குருபதேசம் வினா அவனுக்கு குறியாது கூறினார். விடை, இவள் அகம்பாவ விருத்தி, சரீரத்தில் யான் என்னும் புத்தி, எடங்கியவனின் தூராய்ந்தறிந்த பிறகு மட்குண்டினுள் கொட்டித்திரவியாதி விஷய பிரயோஜன நிமித்தம், பிரசித்தி நிமித்தம், பூஜார்த்த வந்தன மரியாதை நிமித்தம் தத்துவம் தெரிந்து கொள்ள வந்தவனோ, அல்லது தத்துவத்தின் இரகசியத்தை எறிந்த பின்னர் நிந்திக்கும் பொறுப்பு கறந்த வேடங்கொண்டு வந்தலனோ, அல்லது உள்ளவாறு பிறவிக் கஞ்சி வந்தவனோ வென்றாராய்ன் கருதலாம். இது இயற்கை குணன் சோதித்து முன்னே பின்னே யாவையுமாம் பிரம்னை என்னல் வேண்டும். வியப்புறவாசையிலுழல்வார்க்கிவ்வாதோதின் மீளாத தீனருகில் வீழ்த்தத்தாகும். தியக்குறுபோ கத்தாசை தீர்ந்து பொந்தி தெளிந்தவனைப் போல்வார்க்கை திகழத் தோன்றும். மயக்கம்த உணர்த்த வல்ல குருவை கிட்டா வருந்தி இந்தன் பிறப்பருக்கு மகன மாங்கிய சிட்டம் கூறுமாற்றான முணரப்படும் என்று நானவா பச்சை நீ இது பிரமரகிட நியாயமாம். பிரமரம் ஒருவகையான வண்டு, குளவி கீடம் புழு நியாயம் திருஷ்டாந்தம். குளவிமுள்ள ஒருவகைப் புழுவை கொட்டிப்பார்த்து மிகத் துடிப்பதையும் துடியாமற் கிடைப்பதையும் ஒழித்து மத்திமுத்துடிப்புடையதை பிடித்து வந்து தனது கூண்டிற்குள் வைத்துச் சில காலம் வரை ஒவ்வொரு நாளும் 16 தத்துவ விளக்கப்படலம், 12 வாராயின் மகனே தன்னை மறந்தவன் திறந்தேரந்து தீராத சுழற்கார் துற்றசத்தை போர் சுற்றிச் சுற்றிப் பேராத கால நேமிப்பிரமையர் திருவன் போத மாராயின் தன்னைத்தானென் தரியும் அவ்வளவன்தானே பார்த்து மத்திமத்துடிப்புடையதென்று சோதித்தெடுத்து வைத்த புழுவிற்கு முன்னே அது தன்னுருவமாகும்படி தொலிசியின் குளவியின் தன்மையை போன்று உபதேசிக்கத் தொடங்கிய சர்க்குருவும் சீடன் பிராந்தி நீங்கித் தனது நிசவடிவமான ஆன்மஸ்வரூபத்தை எடைதற் பொருட்டு அவனது தேகத்துளிருக்கும் ஜீவனை நோக்கி, அன்பனே, யான் உபதேசிப்பதைக் கவனமாய்க் கேட்கக் கடவாய். சர்க்குரு சந்நிதானத்தில் ஞான சாஸ்திரப் பயிற்சினா லாராயின் தறியத்தக்க பிரத்யேகாத்மாவாகிய தன்னை பிரம்மென்றுள்ளவா துணரும் வரைக்கும் தன்னை மறந்தவன் தனது நிசவடிவத்தை விசாரித் தறியாதவன் நீங்காத சுழற்காற்றிலகப்பட்ட நிறணம் போன்று சுற்றி தனது கூமையான மூக்கினால் அப்பொழுவைக் கொட்ட அப்பொழு அது கொட்டுவதனாலாய வருத்தத்தை பொறுக்க முடியாது வருத்தமுற்று இடைவிட்ட போதெல்லாம் குளவு வந்து கொட்டுமே என்னும் பயத்தினால் எப்போதும் அதனையே நினைத்துக் கொண்டிருந்து சில காலத்தில் அக்குளவியின் வடிவாய் விடுகின்றதென்பதாம். இவ்வாறே நானே பிரம்மென்றிடையீடின்றி பாவிக்கிறவன் பிரம்மமே யாவனென்பது துணி பொருளாம் ஜீவனை நோக்கி என்றதனால் கூழ்த்தன் உபதேசத்திற்குரியவன் என்று பிறர் கூறுவது பொருந்தாதென்பதும் காரியகரண வடிவ தேகம் எவ்வாற்றானம் சித்துருவமாகாதென்பதும் பெறப்படுமாற்றுக. தன்னை எறிந்தவன் பிறவியினின் தகலுவான் எனவே அவன் பிறவிக்கும் அதன் காரணமான விரிவினைக்கும் அவற்றின் காரணமான இராகத் துவேஷங்கட்கும் அவற்றின் காரணமான யானென தென்னு மபிமானத்திற்கும் அதன் காரணமான அவிவேகத்திற்கும் அதன் காரணமான அஞ்ஞானத்திற்கும் அதனது ஏனைய காரிய உலக கற்கும் அதிஷ்டானமாயிருக்கின்றான் என்பது பெறப்படும். கயிற்று எறியாமையினால் தோன்றும் அறவு அதை எறிவதனால் நீங்குவது போல தன்னை தனது நிசவடிவாகிய சிவத்தை அறியாமையினால் தோன்றிய பிறப்பு முதலியவை தன்னை எறிவதனால் நீங்கும் என்பத்துறுதலையாம். 3 கைவல்லிய நவநீதம் 13 தன்னையின் தனக்கா தாரத் தலைவனை இங்கண் தானேல் பின்னையத் தலைவன் தானாய்ப் பிரமமாய்ப் பிறப்பு தீர்வனை நீ எறிந்தா யாகில் எனக்கொரு கேடுமில்லை என்னை நீ கேட்க யாலே ஏதுபதேசித் தேனி சுற்றி மாறி மாறிப் பிறன் திறந்து நீங்காத காலசக்கரச் சுழற்சிற் சுழலானிருப்பன். 12 பா ஆதலால் பரிபாகமுள்ள ஒருவன் சர்க்குருவாயிலாக ஆபாசனான தன்னை சீவனை இம் தனக்காதாரமாகிய தலைவர் தனது நிசவடிவமான கோர்ஸ் நையும் நிருபிகர் சமாதி வாயிலாக அறிந்தானாயின் சிவத்தில் தோன்றிய உலகம் தன்னையறிவதனால் நீங்கும் என்பதனால் தானும் சிவமும் ஒன்றாம் என்பது பெறப்படும். இது பற்றி திருமந்திரம் தன்னை எறிய தனக்கொரு கேடில்லை தன்னை எறியாமற் தானே கெடுகின்றான் நன்னை எறிய மறுவை எறிந்தபின் தன்னையே எர்ச்சிக்கத்தானிருந்தானே. எல்லாம் அறிய மறுவு தன்னை விட்டு வெல்லாமறிந்து விலாபமிங்கில்லை. எல்லாம் அறிந்த வரிவினை நான் எண்ணி எல்லாம் அறிந்தவரை எனலாமே. என்னை எறிந்திலே நித்தனை காலமு, என்னை எறிந்தபின் ஏது மறிந்திலே. நென்னை எறிந்து திருத்தலன் கைவிடா, தென்னையிட்டென்னை இசாவுகின்றேனே என்றும் பாடுதுரை. தன்னால் விளையின் சகசீவ பரன், தன்னால் அழியின் தனதாம் விழியா, என்னால் எனையின் நிலனக் கருளு, மன்னையடியேன் பயம் அபயம் என்றும் கூறுமாறறிக. காலசக்கரச் சுழற்சீர் சுழலல் இறப்பு நிகழ்வெதிர்வென மாறி மாறிவரின் காலத்தின் வசமாய்ப் பிறந்திருந்து சாதலை இடைவிடாதடைந்து வருதல். தான் சீவன் தலைவர் கூழ்ஸ் நாதல் பாத சமானாதிகரணியமும் தலைவன் பெருமமாதல் முக்கிய சமானாதிகரணியமுமாம். ஆய் கயிற்றின்கண் கற்பிதமாயுள்ளவாவு கயிற்றினை உணர்ந்து விடத்து அவரவிற்கு பாதம் உண்டாய்க் கயிற்றோடு அபேஞ்சு தித்தல் போன்று ஆத்மாவின் சிவத்தின் கண்கற்பிதமாயுள்ள சீவன் ஆத்மாவை எரிந்து விடத்து அவனுக்குப் பாதமுண்டாயாத்மாவோ டபேஞ்சு திக்கின்ற தென்க. 18 தத்துவ விளக்கப்படலம். 14 என்னைத்தான் சடனா உள்ள தெண்ணியோ சொன்னி ஐயா தன்னைத்தான் நரியா மாந்தர் தரணியில் ஒருவர் உண்டோ பின்னைத்தான் அவர்களெல்லாம் பிறந்திறன் தொழிலு வானே நின்னைத்தான் நம்பி நேர்க்கு நின்னைய மருளு வீரே. 15 இன்னது தேகன் தேகியவனென உணர்வான் யாவ நன்னவன் தன்னைத்தானின் அறிந்தவனாகு மென்றார் சொன்னபின் தேகியாறி துலமல் லாமல் என்றான். பின்னது கேட்ட வயர் பிழைய நகையின் கொண்டார். பின்பு அவன் அத்தலைவன் தானாகி அப்பால் அத்தலைவனான தானே பிரம்மென்று மனுபவளடையவனாய்ப் பிறப்பினின்றும் விடுபடுவான். இவ்வாறு உன்னை உனது நிசவடிவாகிய கூடுத்தனை பிரம்மென்றுள்ளவாறு அறிந்தாயாயின் உனக்கொரு கெடுதியும் உண்டாக மாட்டாது. கசத்த தேகத்தில் இருப்பினும் ஆனந்தக் கடல் வடிவையாவாய். இதுதான் நதிரகசியமான உபதேசம் என்றருளிச் செய்தனர். 13 சீடன் வினா அது கேட்டுச் சீடன் என தாசிரியரே. தாங்கள் அடியேனை மூடனாக திருவுளத்திற்கருதியோ உன்னை நீயறிந்தாயாயின் உனக்கொரு கெடுதியும் உண்டாக மாட்டாது என்றருளி செய்தீர். டோட் பூமண்டலத்தின் கண் தம்மைத் தாமென் அறியாத மக்கள் யாரேனும் ஒருவருளரோ இல்லையே. அந்தனமாக அவர்கள் யாவரும் பிறந்திறந்து காலசக்கரச் சுழற்சியர் சுழலா நிற்பது யாது காரணம்? தேவரேறையே மாதா பிதா குரு தெய்வமாக நம்பியுள்ளவடியேனுக்கு அந்த நிச்சயத்தை உள்ளவாறு உபதேசிப்பீராக என்று பிரார்த்தித்தனன். 14 எவ்வத்துவிற்கு பாதமுண்டாய் எதனோ தபேதமுண்டாகின்றதோ அவ்வத்துவிற்கு அதனோடு பாசமானாதிகாணியம் உண்டு. பாதம் பொய் என்று நிச்சயித்தல். கடாகாசத்திற்கு மகாகாசத்துடன் எப்போதும் அபேதமிருப்பது போன்று ஆத்மாவிற்கு கூடுத்தனுக்கு பிரம்மத்துடன் எப்போது மபேதமிருக்கின்றதென்க. எவ்வத்துவிற்கு எவ்வத்துவோடு எப்போது மபேதமிருக்கின்றதோ அவ்வத்துவிற்கு அதனோடு ரக்கிய சமானாதிகாணியம் உண்டு. மூடன் சாஸ்திர வாசனையின்றி விதியாயும் விலக்காயுமுள்ள போகங்களில் விருப்புடையவன் கைவல்லிய நவநீதம் தன்னைத்தா நறுதலின் சொருபங்கூறல். குருவின் விடை பாமாசிரியர் அன்பனே, கடாதி போலறியப்படுவதான தேகமீது இதனை எறிபவனான தேசி தேகத்தையுடையவன் இவன் என்று சந்தேக விபரீதமின்றிச் சிற்றடங்களை பிரித்தரிப்பவன் யாவனோ அவனே தன்னைத்தானே பிரம்மமே தெரிந்தவனாவன் என்றருளிச் செய்தார். சீபினா அது கேட்டுச் சீடன் ஐயனே, இத்தூல சரீரமே தானல்லாமல் வேறே தேகியாவன் யான் காணவில்லை அவனிருந்தார் காணப்படானா?